எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியே தவார உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை கவக்குறாளையே இந்தாடி எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போற அம்புட்டு அழகையும் கபடம் இல்ல உனக்கு என்ன இருக்குது மேலும் பேச பள்ளம் அறிஞ்சு வெள்ளம் வடிய சொக்கி கிடக்குறதேகோ கூச தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த உலகையும் பார்த்திடலாம். இப்போ நீ காட்டிட லெசம் போல ஏறுதே சந்தோஷம் எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போற அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடி நினைச்சு குத்து விளக்கென மாறி போச்சு கண்ணு கதப்பு என்ன பறிக்க நெஞ்சு கொழியதும் ஏடு ஆச்சு. பத்து தலை கொண்ட ராவணனா உன்னை ரசிக்கணும் தூக்கி வந்து மஞ்ச கயிறு ஒண்ணு போட்டு போட்டு சொல்லி ஏன் காட்டுற மலையேற ஏங்குறேன். உங்கூட எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன்.